அன்று இவ்வுலகம் அடந்தாயடே போற்றி அன்று இவ்வுலகம் அடந்தாயடே போற்றி அன்று இவ்வுலகம் அடந்தாயடே போற்றி சென்றங்க தென்னிலங்கை சென்றாய்த்திரல் போற்றி அன்றைய உலகம் அடந்தாயடே போற்றி சென்றங்க தென்னிலங்கை சென்றாய்த்திரல் போற்றி சென்றங்க தென்னிலங்கை சென்றாய்த்திரல் போற்றி பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசுமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்பஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமே நமநன்மயானாம் ஆத்யஸ்ய நஸ்தபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரீகளம் ப்ரணமாபிமூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீலாத்துங்கஸ்தனகிரிதீசுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ்திப்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்ரீ நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவையே பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருணவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவ கண்ணை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமணன்ய சரண சரணம் பிரபத்யே. அன்றே உலக வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிரங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றற்ற கடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாய். மங்களாசாசன பாசுரம். மங்களாசாசனம்தான் இவர்களுக்கு யாத்திரை. யாரு? ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு. கோயிலு போனா செய்வசிகாரி மங்களாசாசனம். மங்களாசாசனம் தான் என்ன கேட்டா பெருமாளுக்கு மங்களம். பொதுவாக சாமானியவர்கள்லாம் கோயிலுக்கு போனா நாங்க நன்னா இருக்கணும் அப்படின்னு, நாங்க நன்னா இருக்கணும், எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு. ஆனா நீ நன்னா இருக்கணும் சொல்லுவா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் போனா. நம்மாழ்வார் சொல்றார் உனக்கு கால் வலிக்காதாங்க, திருமிஷி ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிற. நம்மாழ்வார் படுத்துட்டே இருக்கே சிறு உடம்பு அசைஞ்ச அசைய உடையாதா, அதாவது நோவாதா அப்படிங்கிற. நாம கோயில் போய் சூழல் இருந்துட்டு நம்ம கால் வலிக்கிறது. ஆனா அவ பெருமாளை பார்த்து உனக்கு கால் வலிக்கலையான்னு கேக்குறா. இது மங்களாசாசனம். பக்தி அதிகமா போனா ரக்ஷ்ய ரக்ஷக பாவம் மாறிட்டு கிடக்கும். பெருமாளை பத்திரமா பாத்துக்கணுமே தோணுமா, குழந்தையாட்டம் பாத்துக்கணுமே தோணுமா. அதனால பெருமாளுக்கு நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு பாடுறார். ஸ்ரீ பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பல வருஷ காலம் நீ இருக்கணும் அப்படின்னு, பல்லாயிரம் வருஷ காலம் நீ இருக்கணும், பல கோடி நூறாயிரம் வருஷ காலம் நீ இருக்கணுங்கிற. மங்களாசாசனம் மன்னிச்சு கூட இப்படி பண்ணுவாளோ, பல கோடி நூறாயிரம் பாடுவாளோ கேட்டா பெருமாள் கிட்ட பாடல முடியும். மனுஷா கிட்ட வேணா பாட முடியாது. சதமானம் பௌதி சதாயு புருஷான் முடிச்சுடும். சதமானம் பௌதி சதாயுகுன்னு ஆசீர்வாதம் பண்ண பாத்தியார். அவன் கேட்டா ஏன் நன்னாக்க ஏன் இப்படி சொல்லணும் ஏன் அப்படின்னா, ஆயிரம் ரூபாய் சம்பாவனை பண்ணனே ஒரு ஆயிரம் வருஷ காலம் இருந்து பார்த்த வேண்டாமா அப்படின்னார். வாத்தியார் சொன்னார் நீ லட்சம் ரூபா பண்ணா கூட சிதாயுஷ்தான், ஆயிரம் வேண்டாம். எவ்வளவு ரூபா என்ன அதானே இருக்கு மனுஷ ஆயுஷ் எவ்வளவுதானே? நீ சொன்ன நீ லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்கிறதுக்காக நூறு ஆயிரம் ஆயிடுவான்னு மனுஷனு. ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது, பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்று முடியும்னா எத்தனை வருஷ காலம்னா நீ இருக்கலாம் அப்படின்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். பெரியாழ்வார் போற்றி வாயு கேசனே அப்படிங்கிற திருமணி ஆழ்வார் எல்லாரும் பாடுறோம். அதுதான் மங்களாசாசனம் அப்படின்னு. பெருமாள் சேவிக்க போனாலும் சொல்லாம பெருமாள் மங்களாசாசனம் பண்ண போனார். அந்த மங்களாசாசனத்தினால என்ன ஆச்சுன்னா மங்களாசாசன பலம் பெருமாள் இன்னைக்கும் இருக்காரு. இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்றது அவா பண்ண மங்களாசாசனத்தினுடைய பலம் தான். பெருமாள் இன்னைக்கும் இருந்து நமக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து கோபிகாஸ்திரிகள்லாம் வந்து மெதுவா அங்கிருந்து பள்ளி கட்டிய கீழே போய் சுப்பிரபாதங்கள்லாம் பாடி அவனை எழுப்பி நீ இங்க இருக்கக்கூடாது சீரிய சிம்மாசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணனும் வந்து சீரிய சிம்மாசனத்துக்கு வந்து அங்க வந்து உட்கார்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தது, நாங்க வந்திருக்கிற காரியம் என்னவோ அதை கேட்டு அதை ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணணும். ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணணும்னா எங்க நிலைமை என்ன அதெல்லாம் பார்க்கணும். இதை திடீர்னு வந்து கேட்கறதே கொடுக்கலாமா வேணாமான்னு வயசு கூட. நாங்க என்ன ரிஷிகள் மாதிரியா கஷ்டப்பட்டு தபஸ்லாம் பண்றோம் இல்ல, போக்கு இல்லாம வந்திருக்கோம். அதனால எங்க நிலைமை, அதுவும் நாங்க பின்மால ஒரு ஒரு பாகவதர்களா கூட்டுண்டு யமுனால ஸ்நானம் பண்ணி இந்த குழுல வந்து நிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் கூட யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அனுகிரகம் பண்ணணும்ங்கிற. அப்போ இவ என்ன கேட்க போறா அப்படின்னு பாக்குறான் கிருஷ்ணன். ஆனா இவர்கள் வந்து பரம பாகவதைகள் ஆளபடினாலே கேட்க வேண்டிய விஷயத்தை மறந்துட்டு முதல்ல போற்றின்னு பாட்டு பாடினாங்க. பன்னாண்டு பாடினாங்க. நாங்க கேட்கறதுன்னா இருக்கட்டும் கிருஷ்ணா, நீ வந்திருக்கே இல்லையோ, நாங்க சொன்னோங்கிறதுக்காக இத்தனை அடி எடுத்து வச்சு நடந்து வந்திருக்கே, அப்ப முதல்ல நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு கடைசியில் இதா கேட்க போறாங்க. பார்த்தா நாங்க நல்லா இருக்கணும் இதா கேட்கலாம் பாக்கறேன், நீ நல்லா இருக்கணும் ஒரு அக்ஷதை எடுத்து அவர் தள்ளி போட்டாங்க. முதல்ல அன்றி உலகம் வளர்ந்தா அடி போற்றி அப்படின்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினார். அதே போல ராமனுக்கு பல்லாண்டு பாடினவர்கள் மகரிஷிகள் காட்டுல, கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினவர்கள் ஆயிரகுலத்துல, ஆச்சாரியருக்கு பல்லாண்டு பாடுறவர்கள் சிஷ்யர். அவர் எழுந்துள்ள இருக்கிற நிலைமையை பார்த்து, அவருடைய கால்சேர்கள்லாம் பார்த்து, என்னென்னைக்கும் நன்னா நடக்கணும், திவ்யமா நடக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் கிட்டேயே பல்லாண்டு பாடுவார். இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படிங்கிற, இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கணும், நீர் வாழி வாழ்ந்திருக்கணும். வஞ்ச பிரசமயம் ஆக்க வந்தோன் வாழியே, மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே, கஞ்ச திருவங்கை உகக்க வந்தோன் வாழியே. வேதாந்த தேசியருக்கு வாழ்த்திரணம், அவர் எழுந்த கட்சியே பாடுறார். நீர் வாயி கலியனூரை, ஏன்னா அவருடைய இந்த பெருமைகள் இருக்கும் இல்லையோ, இது ஒண்ணு அவருக்கு மாத்திரம்தான் அந்த பெருமைகள், வேற யாருக்கும் கிடையாது. திருமணியாய் திருமல் திருமணிமாள் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே அப்படின்னு சொல்லி, செந்தமிழ் தொகுப்பு திருவேங்கடவன் வாழியே அப்படின்னு பல்லாண்டு பாடினான். ஏன் இப்படி பல்லாண்டு பாடுறங்கோ அப்படின்னா, நீர் ஏன் வாழியேன்னு சொல்றோம்னா, நான் நிலமும் தான் வாழ, நீர் வாழ்ந்திருந்தால் இந்த லோகம் மொத்தமும் க்ஷேமா இருக்கும். நான்மறைகள் தாம் வாழ, வேதங்கள்லாம் க்ஷேமா இருக்கும். ஏன்னா வேதத்துடைய அர்த்தங்கள்லாம் ஒழுங்கா சொன்னாதான வேதம் க்ஷேமா இருக்கும். மாநிலம் மாறன்மறை வாழ, மாறன்மறை இருக்குள்ளே திருவாய்மொழி நம்மாழ்வார் அது வாழணும். நம்மாழ்வார் வாழணும்னா ஸ்ரீரங்கத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை காப்பிச்சு கொடுத்து நம்ம வந்து ரட்சிச்சு கொடுத்தா மாதிரி, திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை எல்லாம் தத்வரத்னாவளியின் மூலம் ரட்சிச்சு கொடுத்தா மாதிரி நீ ரட்சிச்சு கொடுக்கணும். ஞானியர்கள் சென்னியடி சேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே, இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் தேசிகனுக்கு நூறு திருநட்சத்திரம் அவர் எழுந்திருக்கல வேதாந்த தேசிகன். அப்ப அவருடைய கடைசியில அவருக்கு திருநட்சத்திரம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நூறு ஆப்போறது, தொண்ணூறு ஆனாலே ஆபத்து வந்துடும். ஏன்னா மனுஷ ஆயுஷம் முடிய போறது, சதமானம் போத்தி சதாயுகம் தானே சொல்லியிருக்கு. அப்ப சிஷ்யர்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம், அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும். எத்தனை நாள் இருக்கணும், இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நூற்றாண்டு போயிட்டு இன்னொரு நூற்றாண்டு அவர் இருந்தா நல்லா இருக்கும். அதனால ஒரு நூற்றாண்டு ஆனவர்கிட்ட தான் போய் இன்னொரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால அவர்கிட்ட போய் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னா, இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, ஏற்கனவே ஒரு நூற்றாண்டு அவர் இருந்திருக்கார். ஆனா ராமானுஜர், ராமானுஜருடைய அப்பதான் அவதாரம் தானே இவர், ராமானுஜர் ஒரு நூற்றாண்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரே வேதாந்த தேசிகனா வந்து ஒரு நூற்றாண்டு இருந்தார். உங்களுக்கு இதெல்லாமும் போறாது, இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும், இன்னும் ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ணணும், அந்த அவதாரம் பண்ணி இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கணும். அதுதான் நம்ம இப்போ பிரார்த்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு வைஷ்ணவம் இருக்கிற நிலையில ஒரு ராமானுஜரோ தேசிகரோ தான் வரணும், வந்துதான் இந்த வைஷ்ணவத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வைஷ்ணவம் கொடி கட்டி நன்னா பறக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ளுக்குள்ள எத்தனையோ கலகங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ ராமானுஜர் எப்படி இருந்தார், தேசிகன் எப்படி இருந்தார், அவர்கள எப்படி அதை நிர்வாகம் பண்ணார்கள், இவர்களே இன்னொரு நூற்றாண்டில் ஒன்று பிரார்த்திக்கணும். அதனால ராமானுஜர் ஒரு நூற்றாண்டு இருந்து, தேசிகனா ஒரு நூற்றாண்டு இருந்து, இன்னும் ஒரு நூற்றாண்டு வந்து இருக்கணும் பிரார்த்திக்கணும் எல்லாரும். ஏன்னா நானிலமும் தான் வாழ அந்த மாதிரியாக அவருக்கு போற்றி பல்லாண்டு பாடக்கூடிய பாட்டு, ஆச்சாரியர்களுக்கு பொதுவாக பல்லாண்டு பாடக்கூடிய பாட்டு, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்னைக்கு ஒரு நாள் இந்த லோகத்தை எல்லாம் அளந்தவன் தெரிவிக்கிறவன், ஆச்சாரியர்கள்லாம் இந்த லோகத்தை எல்லாம் அளந்திருக்காளாம் தன்னுடைய புகழ்னாலே. இவருடைய புகழ் எல்லா இடமும் பரவி இருக்கும் இல்லையோ, ராமானுஜனுங்கிறதும் வேதாந்த தேசிகன்கிறதும் வடக்கெல்லாம் கூட ரொம்ப பிரசித்தான். போய் வேதாந்த தேசிகன் அப்படின்னா ஒருத்தர் சொல்ற சீமான் வெங்கட ஆச்சாரியாங்கிற, அயோத்தியில் போய் வேதாந்த தேசிகன் அப்படின்னா சீமான் வெங்கட ஆச்சாரியா அப்படிங்கிறதான் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா எல்லாத்தையும். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றான் அங்க, இன்னைக்கும் வடக்கெல்லாம் ஞாச தசகம் சொல்லிதான் இது பண்ணுவோம். அதான் அந்திம கிரியில கடைசியில ஞாச தசகம்லாம் சொல்ற வழக்கம் இல்ல. ஆளுங்கார் ஸ்தோத்திரம் ரொம்ப பிரசித்தம் அங்க, ராமானுஜர் ரொம்ப பிரசித்தம். இப்படியாக இப்போ இங்க மாத்திரம் இல்ல, எல்லா ஊர்லயும் உலகம் முழுக்க இப்ப பிரசித்தமா இருக்க வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறது. அவர் ஏழு கட்சியே பிரசித்தம், இப்ப மாத்திரம் இல்ல, அன்னைக்கே ரொம்ப பிரசித்தம். பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அப்படிங்கிற ராமானுஜர் பத்தி சொல்லிச்சார். பார்த்தான் அரு சமயங்கள் பதைப்பா, இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, லோகம் முழுக்க போர்த்தான் போர்த்தி வச்சாரா புகழ் கொண்டு, விஸ்வவியாபின்யதே எதி நிருபதி யசஸ் சம்பதே கார்ணவே நின்னு ராமானுஜருடைய யசஸ் அப்படிங்கிற ஒரு கடல் ஒண்ணு இருக்கான். அந்த கடலுக்குள்ளதான் அந்த பூமி இருக்கு, பூமியே கடல்ல தானே இருக்கு. அப்போ ராமானுஜருடைய யசஸ் அப்படிங்கிற கீர்த்தி அப்படிங்கிற கடல் அந்த பூமி இருக்கு அப்படிங்கிற சுவாமி ஜோசி. அதனால அப்படி அன்றி உலகம் அளந்தாய், அன்னைக்கு நீர் அவதாரம் பண்ணி இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்துட்டேன். எதுக்கு அன்னைக்குன்னு சொல்றாளே அப்படின்னா, நாம இன்னைக்குதானே வந்திருக்கோம், அன்னைக்கு அவ அளந்தது இன்னைக்கு நமக்கு உபயோகப்படுறது. அதான் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்குவேன்னு வரும். இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம், இன்னைக்கு உமக்கு பல்லாண்டு பாடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நீர் பண்ண காரியத்துக்கு இன்னைக்கு நாங்க பல்லாண்டு பாடிட்டு இருக்கோம், ஏன்னா உமா அனுகிரகத்தினால் தானே நாங்க நன்னா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி உம்முடைய திருவடிக்கு போற்றி, சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ண இடத்துல இருந்து அங்கேயே காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி அங்க இருக்கிற ஜீவர்களுக்கெல்லாம் நல்ல கதியை கொடுத்தார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், சென்று ஒரு இடத்துல இல்ல, அங்கிருந்து காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கம் வந்தார், ஸ்ரீரங்கத்தை வடக்க போனார், அங்க போய் பல திவ்ய தேசங்கள்லாம் போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்க போய் வாதத்துல எல்லாரையும் ஜெயிச்சு ராமானுஜராட்டம் தேசிய நாட்டம் காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கார். போய் அங்க போய் எல்லாரையும் ஜெயிச்சு மறுபடியும் அங்கிருந்து தெரிந்து வந்து இங்க மறுபடியும் ராமானுஜர் என்ன பண்ணாரு, மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், வந்துட்டு மறுபடியும் திருநாராயணவரம் போனார், தேசியம் திருநாராயணவரம் போனார், அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்தார், நந்தேசியம் மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்தார். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மொத்தமே, இது எல்லாத்துலயும் பின்னாடி பெருமாள் லீலை ஏதாவது இருக்கும். அங்கங்க திருநாராயணபுரத்துல ராமானுஜர் கிட்ட பெருமாள் காட்டின லீலை, தேசியம் சத்தியா காலம்னு ஒரு ஊர்ல இருந்தார், திருநாராயணம் கிட்ட அந்த ஊர் கொஞ்சம் வருஷ காலம் அங்க இருந்தேன். சத்தியா காலத்துல இன்னைக்கு தேசியம் சன்னிக்கு இருக்காது காவேரி தீரத்தில் விசேஷம் உற்சவங்கள்லாம் நடக்குது. அதனால சென்று எங்களுக்காக நடந்து, அதுவும் அந்த காலத்துல இப்ப இந்த காலம் மாதிரி கிடையாது, நடந்தே போய் எங்க பார்த்தாலும் நடந்து போய் தேகாய் என்ன ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரின் சாட்சாத்ரி சிம்மாச்சலவு சீக்குர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பாரவதி பிரயாக மதுரா யோத்யா கயா புஷ்கரம் ராமானுஜருடைய தீர்த்த யாத்திரை, திவ்ய தேச யாத்திரை, ஸ்ரீரங்கத்திலே ஆரம்பிச்சு கரிசையில மஞ்சனகிரி ஒரு ஊரா போய் சால கிராமம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. நேபாள இருக்கு, அது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அது மாதிரி சுவாமி வேதாந்த தேசியம் நேபாள் வரைக்கும் போய் அங்க மங்களாசாசனம் பண்ணி அங்கிட்டு ஸ்லோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு நேபாள. இது தீர்த்த புண்ணியமான கஷேத்திரம், புண்டரீகனுடைய கஷேத்திரம் அப்படின்னு புண்டரீகன் ஒருத்தர் இருந்தாங்க பாகவதம் தொண்டரைக்கு அப்புறம் அனுகிரகம் பண்ண கஷேத்திரம், அதை வச்சு நேபாள வரைக்கும் போய் தேசியமும் மங்களாசாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸ்லோகங்கள்லாம் பாடியிருக்கேன். சென்றங்கு பல திவ்ய தேசங்களுக்கும் மங்களாசனம் பண்ணா, தென்னிலங்கை செத்ரா ஈட்டிரல் போற்றி. அதுல இந்த தெற்கு பக்கம் ஸ்ரீரங்கத்துல ஒரு விசேஷ காரியம் என்ன கேட்டா, அங்க யார் வாதம் பண்ண வந்தாலும் அவள் எல்லாம் ஜெயிச்சுட்டேன். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கிறது ரொம்ப பிரதானம், தென் இலங்கை இருக்கிற ஊரு ஸ்ரீரங்கம். அது ஏன் இலங்கைன்னு சொன்னார்னா, அந்த ஸ்ரீரங்கமும் இலங்கைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இங்க இருந்து ரங்கநாதன் இலங்கையை பார்த்துட்டு இருக்க, மதில் இலங்கை விபீடனற்காய் மலர்கண் வைத்த அப்படிங்கிற அந்த இலங்கை விபீஷனுக்கா இங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால அந்த தென் இலங்கைக்கு வந்துட்டாருங்க. அங்க யார் விரோதிகள் யார் இருக்காளோ அவர்களை எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். லங்கையை திருப்பி ஸ்தாபனம் பண்ற பெருமாள் ராமன் லங்கையில இருக்க விரோதிகளை ஜெயிச்சு லங்கையை ஸ்தாபனம் பண்ணி விபீஷன் அந்த லங்கைக்கு ராஜாவாக்கி லட்சுமி பிராட்டி சீதா பிராட்டின்னு சொல்லி, அம்மா நீ வந்து இந்த ஊருக்கு விசேஷ கடாட்சம் பண்ணு அப்படின்னு சொல்ல, லங்கா மீக்ஷஸ்வ வைதேகி அப்படிங்கிற லங்கையை கடாட்சம் பண்ணுன்னு சொல்ல, அப்ப அவர் லங்கையை கடாட்சம் பண்ண அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அப்படின்னு பெயர் வச்சுட்டு கிளம்புற. அவர் வெறும் லாவணன் கோயில் வெறும் லங்காவா இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவாச்சு. பிராட்டிய சிறு வயசிடம் போய் ஸ்ரீலங்காவை ஆக முடியுமானா, இப்படி பத்து மாச காலம் சிறையில இருந்தப்பறம் கூட கடைசியில விபீஷன் ராஜ்யம் ஆன உடனே அதை ஒரு கடாட்சம் பண்ணிட்டு வந்தாரு இல்லையோ, நல்ல ஐஸ்வர்யம் இன்னைக்கு லங்கையில் நல்ல ஐஸ்வர்யம் கடாட்சம் பண்ணிட்டு வந்தாரு இல்லையோ, அதனால ஸ்ரீலங்காவில் அந்த ஸ்ரீலங்காவை தான் ரங்கநாதன் பார்த்துட்டு இருக்கேன். அதனால அந்த தென்னிலங்கை செற்றாய் திரல் போட்டீங்கன்னா அங்க போய் அந்த ராவணன் எந்த பாவத்துல வந்தானோ அந்த பாவத்துல இங்க வந்திருக்கான் ஸ்ரீரங்கத்துல சிலவே. ராவணன் என்ன பாவத்துல வந்தான்னா, பெருமாளையும் ஸ்ரீயும் பிரிச்சான். இவா என்ன பண்ணா, ஸ்ரீ ரங்கநாதனையும் ஸ்ரீரங்க ஸ்ரீயும் பிரிக்க, ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீரங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய வைபவம் தான் ஸ்ரீரங்க ஸ்ரீ. அது என்னதுன்னா இப்ப நடந்துட்டு இருக்க அத்தியன வருஷம். அதுதான் எந்த ஸ்ரீரங்கத்துல இருந்தான் ஆரம்பம். திருவங்கை ஆழ்வாரும் நாதமுனிகளும் நம்மாழ்வாரும் ஸ்ரீரங்கத்தில் நடத்தி வச்ச உற்சவம் அது. கர்த்தால வேத பாராயணமும் சாயங்காலம் திவ்ய பிரபந்த பாராயணமும் இப்படியாக ஆச்சரியமா நடக்கக்கூடிய உற்சவம். இந்த உற்சவங்கள்லாம் இந்த மாதிரி பிரக்கிரியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தின வாழ்க்கையோ அவ பெருமாளையும் ஸ்ரீயும் பிரிச்ச மாதிரி ஸ்ரீ ரங்கநாதனையும் ஸ்ரீரங்க ஸ்ரீயும் பிரிக்கிற. அதனால அவளை எல்லாம் ஒழிக்கணும். வாதத்தினாலே ஜெயிச்ச சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போன்றி வேதாந்த தான் போன பாட்டுல அங்கிருந்து ஸ்ரீரங்கம் வந்தேன்றது. இந்த பாட்டுல அவர் இங்க வந்து ஜெயிச்சுட்டார் அப்படின்றது. பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி அதுதான். அது மாத்திரம் இல்ல சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தன் சகடம் தான் வண்டியில் ஏறி நம்ம ஆழந்தான் போனோம் இல்லையா. அந்த சகடமே அசுரமா மாறிடுச்சுன்னா அப்போ என்ன வார்த்தை கேட்டா இந்த வண்டி நம்ம மேல ஏறிடும். பக்கத்தில் பார்த்துருக்கோம் நம்ம வண்டி மேல நாம ஏறணும். வண்டி நம்ம மேல ஏறிச்சுன்னா அது அசுரம் தான் அர்த்தம் போறாத காலம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஒரு வண்டி கட்டி வச்சா அந்த வண்டியில தூளியில கிருஷ்ண கட்டி வச்சா ஆனா அந்த வண்டி அசுரனா மாதிரி கிருஷ்ணன் தான் அது ஏறணும் பாருக்கு. கண்ணன் வந்து சகடம் உதைத்தாய் புகழ் போட்டியும் உதைச்சு தள்ளிட்டான். அந்த மாதிரி நமக்கு என்னன்னு கேட்டா நம்ம இருக்கக்கூடிய வண்டி சகடம் அது எதுன்னு கேட்டானா இந்த பிரகிருதி இந்த சரீரம். இந்த சரீரத்தினாலே வரக்கூடிய அகங்காரம் அவகாரம் நான் அப்படிங்கிறது. உண்மையில நான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி இருக்கான். நம்மளா நான் அப்படின்னா சரீரத்தை சொல்றோம். நான் இந்த ஆரடி இருக்கோம் அஞ்சு அடி ஆரடி இருக்கோம் இதுதான் நான். என்ன கேட்டா நான் பிராமணன் நான் வேலை பண்றேன் இது எல்லாம் சரீரத்துக்கு மொத்தமும். நான் பிராமணன் நான் சரீரத்தான பிராமணன் தர முடியும். நான் புருஷன் நான் பெண் சரீரத்துக்கு தானே இருக்க முடியும். யாராவது ஆத்மா வச்சு நான் நேரம் சொல்லுகலாம்னு யோசிச்சு பார்க்கலாம். எல்லாம் சரீரத்தை வச்சு தான் சொல்றோம். ஆனா நான் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சரீரத்தை நான் அப்படின்னு சொல்றாங்க அவன் எல்லாருமே அதை நான் சொல்லணுமே. ஏன் சொல்றது இல்லை இப்ப இந்த புஸ்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகத்தை புஸ்தகம் சொன்னா இவரு புஸ்தகம் தான் சொல்ற அதை பாக்குறவா எல்லாருமே அந்த புஸ்தகம் தான் சொல்ற வேற சொல்றது இல்லை. ஆனா அதுதான் இந்த சரீரத்தை நான் அப்படின்னு சொல்றதுனா எல்லாருமே இதை நான் தானே சொல்றோம். ஆனா இங்க ஒருத்த ஒருத்தர் நான் வேற வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவருடைய நான் வேற அவருடைய நான் வேற. இப்ப என்ன அர்த்தம்னா இது சரீரத்தை சொல்லல. இது இது என்னுடைய சரீரம் நான் வேற இது எனக்கு சொந்தமான சரீரம் அப்படிங்கிற. அப்போ நாம் அப்படின்னு சொல்லும் போது ஆத்மாவை சொல்லணும். அந்த ஆத்மாவுக்கு தான் இந்த அகம் அப்படிங்கிறது பொருந்தும். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது ஆத்மாவை தான் வரணும். அது அது அகவர்த்தம் பேர் இருக்கு சாஸ்திரத்துல. அந்த அகங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன வரணும் கேட்டா அந்த அகங்கிற அதனுடைய சொரூபம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த ஆத்மாவுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுக்கறோம் பகவான். அதனால பகவானுடைய தாசன் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு அதுல அப்படியே நடக்கணும். நம்ம ஜீவனங்கிறது எப்படியானா வண்டியில யாத்திரை போறாலோ அந்த மாதிரி அகம் அர்த்தமான இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மா பகவானுக்கு தாசன்கிறது தெரிஞ்சு அப்படி போகணும். என்ன ஆறுதும் கேட்டா வண்டி இவன் மேல போட்டு அத சகடாசனம் பண்ண மாதிரி இவன் என்ன நினைச்சுட்டா அகம்னா சரீரம் நினைச்சுட்டான். நான் அப்படின்னா சரீரம் நினைச்சுட்டு இப்படியே விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா கடைசியில் அழிச்சிடும் அது. ஏன்னா அகம்பாவம் வந்து மொத்தம் அழிச்சிடும். மேலும் மேலும் பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். என்ன என்னைய போய் சொல்லிட்டானே அப்படின்னா என்ன போய் இப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா நான் எவ்வளவு பெரியவன் என்ன போய் சொல்லிட்டானே அதை ஒழிக்கணும் முதல்ல. நீ எவ்வளவு பெரியவன எதை வச்சு நீ பெரியவன் அப்படிங்கிற சரியான தர்மங்களை வச்சு நீ பெரியவன் சொல்ற அது சரியில்லை. நான் சொன்னாலே ஆத்ம தர்மத்தை வச்சு சொல்லணும். அது தாசன் தான் வந்து நிற்கும் முதல்ல. ஆத்ம தர்மத்தை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டா தாசன் வந்த போது நமக்கு முன்னாடி இன்னொருத்தர் தாகோதர் வந்தான்னு வச்சுக்கோங்க அவருக்கு தாசன் ஆகும். நான் உமக்கு தாசன் அப்ப தாசன் தாசன் தான் வரும். அதுதான் ராமானுஜர் தாசன் சொல்லுமோன்ட்ட நானே சொல்லாது போன்ற நான் அப்படிங்கிற பொதுவா எல்லாருமே நான் சொல்லுவாரியோ அதை ஒழிச்சுட்டு தாசன்கிறதான் சொல்லணுங்கிறது ஏற்பாடு ஒண்ணுதுட்டேன். நான் இந்த வார்த்தையை வாயில் வரக்கூடாதுன்னு யாரை பார்த்தாலும் தாசன் தான் சொல்லணும் அடியன் தான் சொல்லணும்னு. அதனால பொன்ற சகடம் அந்த சகடம் இருக்கும் இல்லையோ அதுவே ஒரு அசுரபாவமா மாறி நான்கிறதே அசுரமா மாறி அதை நம்ம ஒழிக்க வரைச்சேன். அப்ப ஆச்சாரியர்கள் என்ன பண்றாலும் தன் திருவடியினாலே அது ஒழிச்சு விடுறாளாம். நம்மளுடைய அகம்பாவத்தை எல்லாம் ஒழிச்சு விடுறோம். நம்மள என்ன பண்ணணும் கேட்டா அந்த அகம்பாவம் போகணும் தான் ஒரே வழி. ஆச்சாரியன் திருவடிகளை ஆசிரிச்சு ஆச்சாரிய திருவடிகளை சரணம் அப்படின்னா அப்ப அந்த அர்த்தங்கள்லாம் புரியும், அகம்பாவங்கள்லாம் போகும். ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி. ஒரு கண்ணுக்குட்டி, அது ஒரு அசுரனாவன் தான். ஒரு விளாம்பழம் ஒண்ணு, அது ஒரு அசுரனா வந்தது. கிருஷ்ணன் என்ன பண்ணா கேட்டா இவர் ரெண்டு பேரையும் ஒழிக்கணும். இவரெல்லாம் ஒத்தொத்தரா வந்துட்டு இருக்கா. முதல்ல பூத்தனா வந்த, அடுத்து சகதாசுரன் வந்த, அதுக்கப்புறம் திருநாவர்த்தன் அப்படின்னு அசுரன் வந்தான். ஒத்து ஒத்தரா வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணனுக்கு ஒத்து ஒத்தரா வந்துட்டு இருந்தா இப்பதான் ரெண்டு பேரா வந்திருக்கான். இப்பதான் நல்ல நாள், இன்னைக்குதான். இந்த பக்கம் பார்த்தா கண்ணுக்குட்டி தனியா இருக்கு, இவா வந்திருக்கிறது அதுக்கு தெரியாது, அது வந்திருக்கிறது இதுக்கு தெரியாது, ரெண்டு பேரும் தனித்தனியா வந்திருக்கான். அந்த பழம் என்ன பண்றதுன்னு கேட்டா கிருஷ்ணன் தலையில விழுந்து தலையை உடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு கண்ணுக்குட்டியோட கலந்து இருக்கு, எல்லா கண்ணுக்குட்டிகளோட இது கலந்து இருக்கு. இது கிருஷ்ணன் கிட்ட வரைச்சா கடிச்சு போட்டு விடணும் அப்படின்னு. அந்த பழம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா இருக்கு, ரொம்ப நல்லா பெருத்து பிரமாணம் இருக்கு. அதனால அந்த பசங்கள்ல எங்களுக்கு அந்த பழம் இருந்தது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா. இல்ல இல்ல எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. பெரிய கிருஷ்ணன் பார்த்தா எல்லாரும் தள்ளி வாங்குவோம், பழம் கேள்வி இருந்தா உங்களால் பிடிக்க முடியாது, தள்ளி வாங்குவோம்னுட்டா. எல்லாரும் தள்ளி போன அப்புறம் இந்த கண்ணு குட்டியை கையில எடுத்து ஒரு சுத்தி சுத்தி அந்த பழத்தை மேல அடிச்சான். கடைசியில் ரெண்டும் கேள்வி வந்தது, ரெண்டும் கேள்வி வந்து கபால மோஷம் ஆச்சு எங்களுக்கு அப்படின்னு சரித்தம் இருக்கு. கண்டு குனிலா இருந்தாய், கண்ணு குட்டியை குனிலாக ஆக்கிட்டான், எரி தடியாக ஆக்கி பழத்தை அடிக்கிற தடியா ஆக்கி அதை பழத்தையும் வாய்ப்பேன்னு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, காமம்னு ஒண்ணு இருக்கு, கோபம்னு ஒண்ணு இருக்கு, இது ரெண்டையும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்க, காமத்தை தூச்சி போட்டு கோபத்தை ஜெயிக்கணும். என்னன்னா ராமானுஜர் சொல்ற கோபம் எதனால வருது அப்படின்னு கேட்டா காமத்தினடியா வருதான். காமம்னா ஆசைன்னு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் நம்ம, அந்த விஷயம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம், இதோ அவரால் தான் கிடைக்கல அப்படின்னா அவர் மேல கோபம். காமத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் கோபம் அப்படிங்கிறது. ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காட்டா தான் கோபம் வரும். அதனால கோபத்துக்கும் மூலமா இருக்கிறது காமம். அதனால அந்த கோபத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, முதல்ல காமத்தை கையில எடுத்துக்கணும். காமத்தை கையில எடுத்துட்டு அதன் மூலம் போட்டு அடிச்சுதான் கோபத்தை ஜெயிக்கணும். தவிர கோபங்கிறது ரொம்ப மோசமானது, காமத்தை காட்டும் மோசமானது. அது சின்ன விஷயமா இருக்கும், அது இப்ப விஷயத்துக்கு ஆசைப்பட்டுருவோம். ஆட்டுக்குள்ள பார்த்தோம்னா டிவி ரிமோட்டை வச்சு சுத்தம் வந்துருவாள் சண்டை பெருசா, ஒண்ணுமே இருக்காது விஷயம், கோபம் வந்துடும், பெருசா சண்டை போட்டு. அப்போ இந்த காமம் கோபம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு சம்பந்தம். ரெண்டு ரெண்டு பேர், ரெண்டு ரெண்டு ராட்சசால் அசுரால் மாதிரி வந்திருக்காங்க, ரெண்டு நம்மளை ஒழிக்கணும் எத்தனை வந்திருக்காங்க. அப்ப இதை எடுத்து அதை ஒழிச்சு ரெண்டையும் ஒழிக்கணும் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்த. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யே நமிக வைரீனம் பகவத்கீதை ஸ்லோகம். நமக்கு சத்துருக்களா இருக்கக்கூடிய அசுரர்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் காமம் ஒருத்தர் கோபம், இவா ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அப்படிங்கிற அதுதான் ஆச்சாரியர்கள் பண்ணிட்டு இருக்கா. கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாக எடுத்து காப்பாற்றினார்கள். இந்த முதல்ல இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட அசுர சம்மாரம், இன்னும் காப்பாத்துறது வரப்போகுது. ஒரு பெரிய மழை பெஞ்ச போது கிருஷ்ணன் வந்து மலையே வந்து எடுத்து காப்பாத்தினான். அந்த மாதிரி மழை அப்படின்னா என்னன்னு கேட்டா பிராகிருத்த போகம் இல்லை. வெளியில இந்த லோகத்துல இந்த ஆத்தம் விஷயங்கிறத விட்டுட்டு அப்படி வெளியில வந்து வச்சுக்கோங்க, ஓயாத மழை பெய்யும், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு மழையிலேருந்து சொல்றான். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா பரிசு மழை அப்படின்னு சொல்லுவான், பரிசு மழையா கிட்டும். அப்போ அனுபவிக்கிறதுக்கான அநேக விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படி மழையா கொட்டுது. எப்படியானா கிருஷ்ணாவதாரத்துல இந்திரன் அந்த மழையை பெஞ்சு கடைசியில் அந்த ஊருமே ஊரையே நாசம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறானோ, அந்த மாதிரி நம்ம ஒரு டிவி போட்டோம்னா எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. அப்போ எத்தனை பேர் இது இனாம் இது இனாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட லோகத்தில் நடந்தோம்னா அப்படி எத்தனை கடைகள்லாம் இருக்கு. அதனால கோவிலுக்கு போனோம்னாலும் பத்து கடையை தாண்டிதான் கோயிலுக்கு போனோம் அப்படி இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இது ஒரே மழை, பிராகிருத்த விஷய போக மழை. அந்த மழை அப்படியே நம்மளை அடிச்சுன்னு போடும், மற்ற உருவோட அடிச்சுன்னு போடும். அப்படி இருக்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா, ஒரு சேஷத்த ஞானம் அப்படின்னு ஒரு கொடை உண்டு, அந்த கொடையை எடுத்து நீ இந்த கொடை கீழே இருந்துக்கோ, நீ பகவானுக்கு சேஷம். அப்ப அந்த மழையெல்லாம் உங்ககிட்ட வரக்கூடாது, மழைகிட்டே தடுக்கிற பிராகிருத்த விஷயங்கள்லாம் நீ ஈடுபடக்கூடாது. நீ பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியானா அந்த மழையெல்லாம் ஒண்ணும் பண்ணாரு. பொண்ணு பகவானுக்கு சேஷன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவானுக்கே ஆணவன் அர்த்தம். நான் செய்யற எல்லா காரியமும் நான் அனுபவிக்கிற எல்லா போகமும் பகவானுக்கே ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப வெளியில என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை மழை பெய்ஞ்சிருந்தாலும் இந்த கொடைக்குள்ள நாம இருக்கோம். பகவத் பாரதந்திரியம், பகவத் சேஷத்துவம், பகவானுக்காகவே நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அது இது வேணா இருக்கட்டும், பெருமாளுக்கு அதிகமா எனக்கு ஏதாவது போகம் வந்தா போதும், ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாரம் எதுவானாலும் அவர்கிட்ட இருந்து உடுத்து கலைந்தனின் பீதகமாடை உடுத்து கல தருந்து அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து எல்லாம் வரணும், உம்முடைய பிரசாதமா எல்லாம் வரணும். அது பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கட்டும், அது என்னை எந்த அளவும் பாதிக்காது, கொடைக்குள்ள இருந்தா பாதிக்காத மாதிரி பகவத் தேகத்த ஞானங்கிற ஒரு கொடையை நமக்கு கொடுத்து அந்த மழை வெளியில் பெஞ்சு இந்த குண்டும் பெஞ்சுன்னு தான் இருக்கு, அது இருந்தா கூட இதுக்குள்ள நீங்க சேஃபா இருக்கோங்க பத்தமா இருக்கும் அப்படிங்கறத காமிக்கிறாளாம் ஆச்சாரியெல்லாம். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, அப்படிப்பட்ட ஆச்சாரிய குணம் என்ன நமக்கு அனுகிரகம் பண்றாயோ அந்தால அந்த குணத்துக்கு போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, நமக்கு பகையா இருக்கக்கூடியவர்கள் அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக அவ கையில வேல் எடுத்துருக்காளா. ஆச்சாரியர் கையில வேல்னா என்ன அர்த்தம், எழுதுகோல் தான் வேல், உபதேசம் தான் வேல், அதால நம்ம அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறான்னு அர்த்தம். வேல்னு சொன்னா அந்த அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா அனைத்து கிருஷ்ணாவதாரத்துல வேல் வென்று பகைகளுக்கும் வேல்னு சொல்றத, சத்ருக்களை கொள்றதுக்காக வேல் வச்சிருந்துக்கன்னு கிருஷ்ணாவதாரம் என்னைக்காவது வேல் எடுத்து கிருஷ்ணன் யாரை கொண்டார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணு கதை இல்லை. கண்ணனுடைய ஆயுதம் சக்கராயுதம் பிரதானமா இல்ல வில் எடுத்திருக்கார் அப்படின்னு தெரியுது. வேல் சொன்னா அப்படின்னா அவ குலத்துல அது மாடு மேய்க்க போறவாள் கையில வேல் எடுத்துதான் போவான், அது இன்னைக்கு உண்டாது ஒரு கொம்பும் ஒரு வேலும் எடுத்து போவான், அதனால அவளுடைய ஆயுதமான முடியினால குல ஆயுதமான முடியினால அது சொல்லிருக்க இங்க. ஆனா வெளியில கிருஷ்ணனே படத்தை போட்டு கையில வேலை கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, முருகன்வா கிருஷ்ணன் சொல்ல மாட்டான், ஆண்டாள் பார்வைக்காரே அப்படிங்கிறதுக்காக. அதனால ஏன்னா முருகனுக்கு ஆயுதம் வேல். அப்போ என்ன கேட்டா வேல் அப்படின்னு சொன்னது ஒரு உபலட்சம், இன்னைக்கு வேலை சொல்லல, ஏதோ ஒரு ஆயுதம் கையில எடுத்து வந்து சத்து சம்ஹாரம் பண்ற அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணாங்க கேட்டா கையில அந்த எழுதுகோல் அப்படிங்கறத வச்சுருந்தா வச்சுட்டு நமக்கு விரோதியா இருக்கக்கூடிய அஜ்ஞானங்களை எல்லாம் ஒழிச்சிருக்கா. அன்னைக்கு அவ எழுதினபடினால வென்று பகை கெடுக்கும் மின் கையில் வேல் போட்டு, தேசிகனுடைய உபதேச முத்திரை, ராமானுடைய உபதேச முத்திரை, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமா இருக்கும். உபதேச முத்திரையில என்ன பண்றாங்க கேட்டா அந்த நம்ம மனசுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்றாளா அந்த அர்த்தத்தை, அதான் உபதேச முத்திரை. உள்ள பிக்ஸ் பண்ணா பீச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி என்றென்று இப்படி எல்லாம் நாங்க பாடுவோம். அதாவது இப்ப போற்றி முடிஞ்சு போச்சு, மொத்தம் ஆறு போட்டி சொல்லியிருக்காரு, இவ்வளவுதானா அப்படின்னா இவ்வளவு இல்ல எக்ஸெட்ரான்னு அர்த்தம். என்றென்று இன்னும் நிறைய இருக்கு, முடியாது இல்லை. உன் சேவகமே, உங்களுடைய சேவகம் பாடிடுவோம். சேவகம்னா ரஷன சாமர்த்தியம், எப்படி எல்லாரையும் காப்பாத்திருக்கு, அன்னைக்கு மாத்திரம் இல்லாமல் இன்னி வரைக்கும் எப்படி காப்பாத்திருக்கேன்னு இதையே ஏற்றி இதையே நாங்க போற்றி பறைகொள்வான் இன்றியாம் உண்டோம். உங்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம், நாங்க தேசிய அனுகிரகம் பண்ணி 79 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம், ராமானுஜர் அவதாரம் பண்ணி 1000 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். அன்றி உலகம் அணந்தாய் இன்று யாம் வந்தோம்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு நீர் அவதாரம் பண்ணி இந்த உலகத்திலே நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம், போற்றி பல்லாண்டு பாடி வந்திருக்கோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு ஆச்சாரிய விஷயத்துல மங்களாசாசனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அவர் நன்னா இருக்கணும், சிஷ்யனுடைய ஆத்மா நன்னா இருக்கணும் நினைக்கிறவர் ஆச்சாரியர், ஆச்சாரியனுடைய சரீரம் நன்னா இருக்கணும் நினைக்கிறவன் சிஷ்யன் அப்படின்னு சுவாமி மகாபவனுக்குள்ள அழிச்சிருக்கார். அந்த மாதிரி அவர் பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறது தானே சிஷ்யன் நினைக்கிறோம், அவர் சரீரத்தை நல்லா கவனிச்சிருக்கணும். ஆச்சாரியம் என்ன பண்ணுவோம், சிஷ்யனுடைய ஆத்மாவை கவனிச்சுவான், அவன் அவருடைய சரீரத்தை கவனிச்சுவான், திருவேணியை கவனிச்சுவான். அப்படியாக ஆச்சரியமாக பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு வைஷ்ணவ தர்மம் இது, நல்ல ஒரு அனுபவமான ஒரு தர்மம் இது, பெரியாதார ஈடுபட்டது, மகர்ஷிகள் ஈடுபட்டது அப்படிப்பட்ட உத்தமமானது. என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், இந்த பல்லாண்டு பாடியே நான் அனுகிரகத்தை வாங்கிடுவோம், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, பல்லாண்டு பாடுறத தவிர வேற எதுவும் தெரியாது, அதை வாங்கிப்பதற்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த சம்சாரத்துல இத்தனை வருஷம் கழிச்சு ஜென்ம ஜென்மாந்தரங்கள்லாம் எடுத்து நாங்க இங்க வந்த காரியத்தை நீங்க நினைச்சு பார்க்கலாம். இன்றியாம் வந்தோம் இறங்கு அனுகிரகம் பண்ணணும், தயை பண்ணணும், எங்க விஷயத்துல தயை இல்லாமல் வேற எங்க பண்ண முடியும், நகர்ச்சின் அபராஜ்ய நீ வேற யாருக்கு தயை பண்ண போறீர்கள், ஏன்னு கேட்டனா உமக்கு தயை பண்றதுக்கும் என்ன தவிர வேற பாத்திரம் கிடையாது, நல்ல பாத்திரம் கிடைக்காது, எங்களுக்கும் உண்மை தவிர வேற யாரும் கிடைக்கும். ஏன்னா நாங்க பண்ணிருக்கிற அபராதத்துக்கு எங்களுக்கு டை பண்ற நீர் தான், வேற யாரும் எங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான். உங்களுக்கு என்னன்னா உங்க தை இருக்கும் இல்லையோ அது வந்து ரொம்ப கீழே யாருக்கானோ அவனை தூக்கி விடக்கூடியது. அப்படி ரொம்ப கீழே யாருக்கான் பார்த்தா எங்களை தவிர வேற யாரும் ரொம்ப கீழே கிடையாது. உன் அற்கும் அப்படியே புகழ் அப்படிங்கிறான் ராமா நூற்றந்தாதியில. எனக்கும் உன்னை விட்டா வேற கிடையாது, உன்னுடைய கருணைக்கும் என்னை விட்டா வேற நல்ல பாத்திரம் கிடையாது. அந்த மாதிரி இருக்க அப்படினால நீ வந்து இறங்கு. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவஞ்ச குணேஷு சார்பூமி அப்படிங்கிற தேசிய பெருமாள் கிட்ட சீமித்திரே நான் அபராத சக்கரவர்த்தி, நான் நீயோ குணங்களுக்கு சார்வபூமி அப்படிங்கிற என்ன தயாங்கிற குணம் இருக்கோ இது குண சார்வபூமா இருக்கு. நான் அபராதத்தில் சக்கரவர்த்தியா இருக்கேன் எனக்கு பெருமை அதிகமா பிரகலாதனை காப்பாத்தின அப்படினாலும் பெருமை அதிகமா, ஆயர்பாடியில அன்னைக்கு மழை பெஞ்சு போது எல்லாரையும் காப்பாத்தினாலும் பெருமை அதிகமா, இல்ல ஒண்ணும் இல்லாத என்ன காப்பாத்தினாலும் பெருமை அதிகமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்கிட்ட. ஏன்னா அவளுக்கெல்லாம் ஏதோ குணம்னு சொல்றதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு குணமும் இல்லாத என்ன காப்பாத்தணும், அது எப்படிப்பட்ட பெருமை உனக்கு நல்ல பெருமை கிடைக்குங்கிற அந்த மாதிரி இறங்குன்னு ஆச்சாரியர்கிட்ட எங்களுக்கு உபதேசம் பண்ணி நீர் வந்து எங்களை புத்திவனம் பண்ண வச்சீர்னா உமக்கு அது பிரபாவம் அச்சியமான பிரபாவம், அதை தயவு பண்ணணும் என்ன பிரார்த்திக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தொகுப்பு திருவேந்திரமுடையான் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.